என்ன வெள்ளம் செய்தாய் புத்தம் புது மனுஷனாய் மாறி போனேனே கொப்பருக்கு மருமானானேனே இஞ்சிருங்க இஞ்சிருங்க இஞ்சிருங்க இஞ்சிருங்க. கேட்ட சந்தோஷங்கோ 10 கிலோ ஏறுதுங்கோ. கால்கள் ரெண்டும் தரையிடும், கோபம் கொண்டு கலவரம், மிதந்து போகும் பெண்ணா. Yeah.